శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృదీ పదం సోరుధ్యాన విధ్వస్థాసి వాగ్వృత్తి పర్యంత ఇతి రాజి సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహ్నమిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః తయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. శివీకంఠ గద్యత్తిల இன்றைய தினமும் மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான பொதுப்படையான அர்த்தத்தை இதற்கு முன் உபன்யாசத்திலே பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தங்களை பார்க்க இருக்கின்றோம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துட்சித பிரணய సారరసౌఖపూర్ణ వేదార్థరత్న నిధిరచ్యుత దివ్యధామ జీయాత్ పరాంకుశ పయోధిరసీమ భూమా. జీయాత్ పరాంకుశ పయోధి అసీమ భూమా என்பதாக நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திக்கு நம்மாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ற ஆழ்வாரையே ஒரு கடலாக ரோபணம் பண்ணி அந்த அதுவும் பயோநிதியாக க்ஷீராணவமாக ரோபணம் பண்ற அப்படி சமுத்திரமாக ரோபணம் பண்ணவனாக்க அதுக்கு காரணங்கள் சொல்லணும் இல்லையோ, அதுக்காக நாலு காரணங்களை சொல்லி சொல்ற. இதுல இருக்கிற தீர்த்தம் பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவபந்த சந்துட்சித பிரணய சார ரசௌக பூர்ணகான்னு இங்க எல்லா ரசங்களும் இருக்கிறது. தீர்த்தத்துல ரசங்கள் இருக்கணும் இல்லையோ, தீர்த்தம்னா ரசம் இருக்கணும். அந்த ரசத்தை சொல்லி சொல்றது. அதுக்கப்புறமா அந்த கடல்ல வேதார்த்த ரத்னம் ரத்னம் இருக்கணும். அதுக்கப்புறமா அதுல எம்பெருமான் படுத்துட்டு இருக்க இடமாக இருக்கணும். நாலாவதாக சொல்லப்படுவது நிசீம பூமான்னு அசீம பூமா, எல்லை இல்லாததாக ஆழம் கடந்ததாக இருக்கணும், ஆழத்தை உடையதாக இருக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்த நாலு விசேஷணங்களை பத்தியும் இன்றைய தினம் நாம் விஸ்தாரமாக பார்க்கப்போம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துட்சித பிரணயசார ரசௌக பூர்ண. பக்தி, ஆழ்வாருடைய பக்திக்கு சமானமாக எந்த பக்தியுமே யாராலையுமே சொல்லவே முடியாது. இப்படி பக்தியை காண்பிச்சு கொடுத்தவர் நமக்கு, அது ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய ஒரு விசேஷம். அதுவே ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கு ஆழ்வாருடைய பக்தி. காதல் கடல் புறைய விளைவித்த காதல், காதல்ன்ற சப்தம் இருக்க இது பக்தின்னு அர்த்தம். சாமான்யமா சொல்லச்சே கௌரவமா இருக்க வாழ்க்கை, நம்ம காட்டிலும் பெரியவாளா இருக்கிற வாழ் விஷயத்துல நாம வைக்கிற பிரீத்திய பக்தின்னு சொல்லி சொல்லுவோம். சமானமா இருந்திருக்கிற பெண் ஆண்களுக்குள்ள வைக்கிற ஒரு பிரீத்தி இருக்க அதுக்கு காதல்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் சில இடங்கள்ல வரைச்சு குழந்தைகள் இடத்துல நாமளும் பக்தி வைக்க அந்த மாதிரி வரைச்சு அதுவும் வந்து அது அன்புன்னு சொல்லி சொல்றோம். பிரீத்தி அன்பு என்றெல்லாம் சொல்றோம். எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரியான ஞான விசேஷம்தான். அந்த பிரீத்தின்ற ஞான விசேஷம்தான் ஆழ்வாருடைய பக்திய இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியுமா என்ன கேட்டோம்னா சொல்ல முடியாதான். காதல் கடல் உரைய விளைவித்த கார்மேனி என்பதாக சொல்லுகின்ற. நமக்கு எல்லாரையுமே பிச்சேர வைக்கிறது எதுனாக்க பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தான். பெருமாளை சேவிச்சோம்னாக்க போறோம், அந்த திவ்யமங்களுக்கு திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பத்தி எவ்வளவு வேணா சொல்லிருக்கலாம், கேட்டுருக்கலாம், அது ஏதோ தெரிஞ்சவாளுக்கெல்லாம் அது ரசிக்கும். ஒண்ணுமில்லாத சாமானிய ஆளுக்கு, குழந்தைகளுக்கு முதற்கொண்டு அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சோம்னாக்க அப்படியே ஒரு பக்தி தானா வந்துடும். அப்படி அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல ஈடுபட்டு அவெல்லாம் பக்தி கடலாக சமுத்திரமாக அவ இருந்திருக்கா, அதுல ஒன்னும் சந்தோஷம் இல்ல. கொண்டவன் காதல் உரைக்கில் தோழி மண்டு இனி ஞாலமும் ஏழ்கடலும் நீள் விசிம்பும் கரிய பெரிதால்னு சொல்லி சொன்ன. எனக்கு எவ்வளவு பக்தி இருக்கு பெருமாளிடத்துலன்னு சொல்லட்டுமா என்று கேட்டா, இந்த பக்திய சொன்ன புரிஞ்சோம்னாக்க இது எவ்வளவு பெருசு, எதனா ஒரு அளவு சொல்லணும் இல்லையோ. லோகத்துல எது பெருசா இருக்குன்னு, சமுத்திரம் பெருசா இருக்குன்னு, சமுத்திரம் அளவு இருக்கு, சமுத்திரம் ஆழம் ஆழம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றோமோ இல்லையோ, இல்ல மலையாட்டம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி என்னுடைய காதல் பெருமாளிடத்துல எனக்கு இருக்கிற ஒரு பக்தியை இவ்வளவுன்னு சொல்லணும்னு நான் ஆரம்பிச்சேன்னாக்க அதுக்கு எதுவுமே ஒப்பாக ஆகாது என்பதாக சொல்லி சொல்ற. என்னது என்ன கேட்டேன், காதலுரைக்கல் தோழி மண்டியினை ஞாலமும் ஏழு கடலும் நீள் விசிம்பும் கழியப்பெரிதால்னு சொல்ற. இந்த பூமி பெரிய பரந்த பரப்போடு இருந்திருக்கிறது. இந்த பூமி, இந்த பூமிக்கும் வராது அவ்வளவு, அது காட்டிலும் பெருசா இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இந்த சமுத்திரம் இன்னும் பெருசா இருக்கு. என்ன, ஒரு பங்கு தான் பூப்பிரதேசம், ரெண்டு பங்கு சமுத்திரம் ஜலப்பிரதேசமாக இருக்குன்னு சொல்றோம். அப்ப ஏழு சமுத்திர அளவும் பார்த்தோம்னா அதுவும் போறாது, அதை காட்டிலும் பெருசா இருந்துருக்கான் பக்தி. இப்படி இல்ல, ஆகாசம்ன்றது பூமி சமுத்திரம் எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு, அவ்வளவு பெருசு இருக்குன்னு, அதை காட்டிலும் பெருசா ஆயிட முடியுமா, நான் வாஸ்தவமா என்னுடைய பக்தி அதுலயும் பெருசா இருக்குன்னு சொல்லி சொன்னார். சூழ்ந்ததனில் பெரிய என்னவா என்று சொல்லி சொல்லச்சு, நமக்கு பெருமாளிடத்துல பக்தி எப்படி இருக்குன்னு இப்படி அதுல வரிசை வரிசையா சொல்லிட்டு வர. மகதஹங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து அதிலும் பெரிதான மூல பிரகிருதிக்கும் அதிலும் பெரிதான முக்காத்மாவுக்கும் அதிலும் பெரிதான உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாய் இருந்தனே, அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதான என்னுடைய அவாவெல்லாம் தீரும்படியே. இங்க இவருடைய அவான்றது பக்தி இருக்க, பெருமாளுடைய சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெருசா இருக்குன்னு சொல்லி சொல்ற. தேயே சதமித்ய அனுக்கிரமாத்னு சொல்றக்க, சயேகோ மானுஷானந்தா தேயே சதம் மானுஷானந்தா சயேகோ தேவானந்தான்னு சொல்லிட்டு ஆனந்தத்துல நூறு நூறா நூறு நூறா பெருக்கின்றே போற. பிரம்மானந்தத்துக்கு வரைச்சு எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு பிரம்மானந்தத்தை வாயால சொல்ல முடியாது, மனசாலையும் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்ற. பெருமாளுடைய சங்கல்ப ஞானம்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துருக்கு, அத யாராலுமே அளவிட்டு பார்க்க முடியாதான். அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெரிதான என்னுடைய விடா எல்லாம் தீரும்படியேன்னு இவருக்கு இருக்கக்கூடிய பக்தி இருந்துருக்கு, அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெருசா இருக்குன்னா அப்போ பக்தி எவ்வளவு பெருசுன்னு சொல்ற. பக்தி பிரபாவ பவத் பாவ பந்த, அத்தமான பாவபந்தம் என்பதாக சொல்ற. இந்த பாவபந்தம்ன்றது என்னன்னா ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறது. அந்த பக்தியே தான் சிருங்காரமாக சிருங்கார வித்தியாக பரிணமிக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னாக்க ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க இப்ப தலைவன் தலைவின்னு சொல்லி சொல்றாள் இல்லையோ, அந்த ரீதியில தலைவி சொல்ற வார்த்தை, அதாவது அவளை பெருமாளுடைய விசலேஷத்தால கஷ்டப்படுறவளாக தன்னை பெருமாள் ஆழ்வார் பாவிச்சுண்டு அவர் சொல்ற வார்த்தைகள் சிலது. சில இடங்கள்ல பார்த்தோம்னா தோழிகள் பாசுரம், தோழிகள் சொல்ற மாதிரி வார்த்தைகள். சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க தாய் பாசுரம், அம்மா சொல்ற மாதிரி வார்த்தைகள். இப்படியெல்லாம் பாவ பந்தத்தை ஏற்படுத்துறது, இதுதான் இது பக்தியினுடைய ஒரு பராகாஷ்ட. அஞ்சிரயமடனாரானை அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரய சேவலுமாய் ஆவா என்ன கருளி வெஞ்சிரை புள்ளியர் தாக்கு என் விடுதூதாய் சென்றக்கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் ஒரு நாரைய பார்த்து பிரார்த்தனை பண்ற ஆழ்வார் நாயிக்காபாவத்தை ஆசிரியிச்சு அந்த பெருமாள் தன்னுடைய தவறுகள் எல்லாம் பொறுத்து பெயர்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தை அது மாத்திரம் ஒரு பிடிப்பாக கொண்டு பறவைகளிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. நாராய் நீ எனக்கா நீயும் நின் நஞ்சிரிய சேவலமாய் அவாவின் எனக்கருளி எனக்காக நீ பண்ணணும் உபகாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்ன. வண்ட பார்த்து கேக்குற அருளாக நீரருளி அவராவி துவராமும் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே என்றெல்லாம் சொல்ற வார்த்தை. ஆகையால இது பார்த்தோம்னாக்க தன்னுடைய காதல் வசத்தினால தானே போய் சொல்லி சொல்ற. இவளுடைய நிலையை பார்த்து அம்மா சொல்ற வார்த்தையாக பாசுரங்கள் கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுடாவிருக்கும் செங்கையல் வாயினே திருவரங்கத்தாய் இவள் திறத்தென்றே. அந்த பெருமாள் பெரியபெருமாளிடத்துல மோகிச்சு ஆழ்வார் இருந்துருக்கேறான். இப்போ அந்த பொண்ணுடைய நிலைய பார்த்து அம்மா சொல்ற வார்த்தை கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள் கணநீர் கைகளால் இறைக்கும். எப்ப பார்த்தாலும் தூக்கமே இல்லை, ராத்திரியிலேயான தூங்குவா இல்ல ராத்திரி எல்லாம் மூச்சுட்டு இருந்தாள்னா காத்தால எல்லாம் தூங்குவா, எப்பவுமே தூங்கல. அவ கண்ணுல ஜலம் எப்ப பார்த்தாலும் கொட்டிண்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் ரங்கநாதா உன்னையே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. அந்த ஜலம் கொஞ்ச நாள் சாதாரணமா இல்ல, இது பெரிய பெருக்கெடுத்து ஓடுறதுனால கைகளால இறக்கும் கூடியதாக இருந்திருக்கு. சங்கு சக்கரங்கள் என்ன கைகோப்பும் தாமரை கண் என்றே தளரும் சங்கு சக்கரம்னு சொல்லிட்டு கை கூப்பிட்டு இருக்காளாம். அந்த பெருமாளுடைய திருக்கண்களை நினைக்கிறாளாம். தாமரை கண் அப்படியே தளர்ந்து போய் மூச்சை அடைஞ்சு போற லெவல்ல இருந்துடுறாளாம். இப்படிலாம் என் பொண்ணு இருந்துட்டு இருக்கா இவள் திறத்து என் செய்கின்ற என்ன இவளுக்கு நீ என்ன நீ பண்ண போற நீ அங்கீகரிக்க போறியா அங்கீகரிக்க போறது இல்லையா, நான் அம்மாவா ஊத்தி இருந்துட்டு என் பொண்ணு படுற பாட நான் எப்படி நான் சொல்லுவேன் நானு உன்ன நான் சொல் நீ தான் எனக்கு சொல்லணும்னு அம்மாவா பெரிய பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற. இப்படி ஒரு பாவ பந்தத்தை ஏற்படுத்துறது. என் திருமகள் சேர் மாறுவனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என் திருவயத்தால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்றொரு வேடும் தழுவு நீ கொண்ட ஐமகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கும் கோவில் கொண்டானே தெளிகிலேன் முடிவுகள் தனக்கே. எப்ப பார்த்தாலும் இப்படியே பெணாத்தின் இருந்துட்டு இருக்க, இதுக்கு என்னதான் ஒரு முடிவுன்றது எனக்கு தெரியலையே. இது எல்லாரும் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் இந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். ஏன்னா குழந்தைகளுக்கு அந்தந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒவ்வொரு அம்மா அப்பாவனுடைய கடமை, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு. அந்த பெண் குழந்தைகளுக்கு இப்படி பண்ணாத போய் அந்த குழந்தைகளும் வேற யாரையும் நினைச்சுட்டு கணக்கு இருந்ததுன்னாக்கா அந்த அம்மா என்ன வேதனைப்படுவான்றத காண்பிக்கிறாராம். அது ஒண்ணு. இந்த சிங்கார வித்தையினால இருக்கிறதுனால இது தோழிமார் பாசுரமாகவும் வருது சில சமயங்கள்ல, சில சமயங்கள்ல தாய் பாசுரமாகவும் இருந்துருக்கு. இப்படி எத்தனையோ பாசுரங்கள், பல பிரகாரமான பாசுரங்கள் இப்படி ஒரு பாவபந்தத்தை ஏற்படுத்தி சந்துஷித பிரணய சாரரசௌக பூர்ணாக ரசௌக பூர்ணாகான்னு இப்படி ஒரு பாவபந்தம் மொத்தம் ஏற்படுத்துறதுனால என்ன ஏற்படுறதுன்னா சிருங்கார ரச பூர்ணமாக இருந்துருக்கு. பிரணய ரசத்தை மேல மேல வளர செய்கிறதுன்னு சொல்லி சொல்ற சில பாசுரங்கள்லாம் பாக்குறோம் நாம. உயர் வர உயர் நலமுடையவன் எவனவன் மயர் வர மதுதில மருளினன் எவனவன் சொன்னா என்ன மதம். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அந்த எம்பெருமான நீ ஸ்தோத்திரம் பண்ணு தொழுதெழு என் மனநேன்னு மனசு பார்த்து விதிக்கிற ஒரு விதிவாக்கியமாக இது அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதானே தவிர இதுல ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் சொல்லல. வீடு மின்முற்றவும் வீடு செய்தும் உயர் வீடுடையானிடை வீடு செய்மினே ரொம்ப ரொம்ப சீக்கிரமா விடுமின் முற்றவும்னா இந்த சம்சாரத்துல ஆசையை விட்டுடு, எவ்வளவு சீக்கிரமா பகவத் விஷயமான சிந்தனம் பண்ணமோ அது மொத்தம் பண்ணலாம். பின்ன சீபாஷ்யத்துல நாலு பிரம்மசூத்திரத்துல நாலு அத்தியாயத்துல சொன்ன விஷயங்களை அந்த வீடு மின் மொத்தமும் அந்த தசகத்திலேயே முழுஷா மொத்தத்தையே சொல்லி முடிச்சுடுறார் ஆழ்வார். இன்னும் பார்த்தோம்னா சில பத்துடையடியவர் களியவன் பிறர்களுக்கறிய வித்தவன் வித்தகன் பக்தியோட யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவளெல்லாம் சுலபமாக அடையக்கூடியவனாக இருந்துருக்கான் அந்த பெருமாள். பக்தி பிறர்களுக்குன்னு சொன்னா பக்தி இல்லாதவர்களுக்கு அரிய வித்தகம் அவனு சொல்ல முடியாதுன்னு சொல்ற. இப்படி எல்லாம் சொல்லச்சு இங்க ஒன்னும் பெருசா அப்படியே பக்தி ரசம் வந்துடுறதா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா இதுல ஒன்னும் தெரியல. இதே சமயத்துல பார்த்தோம்னா அஞ்சலிய மடனாராய் அந்த பாசுரங்களை சொல்லி பார்த்தோம்னா அது அப்படியே பக்தி ரசத்தை கொண்டு வருது. என்னன்னா அந்த ஒரு பிரணய கலகம், பிரணயத்தினால ஏற்படக்கூடிய தாயாருக்கு பெருமாளுக்கு தாயாரிடத்துல இருக்கிற ஒரு பக்தி விசேஷம், அந்த பிரிவாற்றாமை, அதெல்லாம் வெளிப்படுத்துறதாக அமையறது இருக்க இதுதான் ஒரு விசேஷம். வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூரையம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே. சில சமயங்கள்ல விசேஷம் வந்ததுன்னாக்க யாரையானா பார்த்தோம்னா கூட அவளுக்கு கூட நம்மள மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கு போல இருக்கு, அவளும் இப்படிதான் இருக்கா போல இருக்கு என்று அவள்லாம் சொல்லி சொல்லுவாள்லாம். அவளை பார்த்து நினைச்சுக்கிறதான் நம்ம மனசுல எப்படி இருக்கோ அப்படிதான் பிரத்தியார பார்க்க செய்யும் நமக்கு எண்ணம் தோணும். நாம சந்தோஷமா இருந்துட்டு பிரத்தியார பார்த்தோம்னாக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாதிரிதான் நமக்கு தோணும். நாம ஏதோ ஒரு துக்கத்தை பண்ணிட்டு பிரத்தியார பார்த்தோம்னாக்க அவள்லாமும் கஷ்டப்படுற மாதிரிதான் இருக்க மாதிரி தோணும். நாம திருடிப்பட்டு பிரட்டியார பார்த்தோம்னாக்க ஆஹா நீ திருடிட்டியான்னு நம்மள பாக்குற மாதிரிதான், யார பார்த்தாலும் நம்ம பார்த்தா நம்மளோட ஒரு அந்த திருடினத்தை சொல்ற மாதிரி அதுக்காக பரிகாசம் பண்ற மாதிரிதான் தோணும். இந்த மாதிரி வரைச்சே ஆழ்வார் அப்படியே அந்த மனோ தத்துவத்தை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தறீங்க. இங்க எப்ப பார்த்தாலும் ராத்திரியெல்லாம் ஓயாத சமுத்திரத்துல அலை அடிச்சுட்டே இருந்துட்டு இருக்கு. வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் லோகம் மொத்தம் தூங்கிடுத்த நீ இன்னும் தூங்காத உட்காந்துருக்கே தூங்காது இருந்துருக்கேன்ன. அப்போ நான் எனக்கு விசேஷ பிரயுக்தமாக பெருமாளுடைய ஒரு பிரிவாற்றாமையினால நான் தூக்கம் இல்லாமல் நான் இருந்துருக்கேன். அந்த மாதிரி உன்னையும் பெருமாள் ஏமாத்திட்டேரா, அதனால உனக்கு தூக்கம் இல்லாத போயிட்டா, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு கேக்குற. இந்த மாதிரி ஒரு பாசுரங்கள்லாம் வந்ததுன்னாக்க அதுக்கு என்ன என்ன அற்புதமானது. அப்படியே நமக்கு பெருமாளுடைய, அதாவது ஆழ்வார் வந்து அந்த பக்தி ரசத்தை தான் அனுபவித்த விதத்துல அப்படியே கொண்டு வந்து கொற்ற, நம்மளையும் அந்த லெவல்ல கொண்டு வந்து போயிடுற இருக்கும்படியாக பண்றேன். அதுதான் இங்க ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தையும் நாம இப்ப பாக்கிறோம். சில சமயங்கள்ல தோழிகள்லாம் இவளை பார்த்து பேசுவா, அந்த தோழிகள் பேசுற வார்த்தை இருந்திருக்க, ஃபர்ஸ்ட்தான் எல்லாமே ஆழ்வாருடைய பாசுரம் தான், தோழிகள் பாசுரமா இருந்தா என்ன, இவருடைய பாசுரமா இருந்தா என்ன, எல்லாம் ஆழ்வாருடைய பாசுரம் தான். ஆழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு இருக்கச்சே, தோழிகள்லாம் ஆழ்வாரை பார்த்து சொல்ற ஒரு பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் இன்னும் அற்புதமா அமையும். அது அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இதுலையும் இந்த பாசுரங்கள்லயும் நாம அனுபவிக்கிறதுக்காகவே இருந்திருக்கிறவை. ஒரே மின்னடை மடவாறுகள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாகயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்துங்கடலும் தந்து போகு நம்பி. இது ஒரு விதமான ஊடல். கண்ணனும் ராதையும் இப்ப தலைவன் தலைவின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்வார் பராங்குச நாயக்கியாக திகழ்கின்ற பராங்குச நாயக்கிய ஒரு தோட்டத்துல நீ இரு நான் வந்துடுவேன் சொல்லி சொல்ற, ஆனா ஏமாத்திட்டேர் வரல. மறுநாளும் சொல்லி சொல்ற, நான் இன்னைக்கு நேத்தி வராது போனா போறேன், இன்னைக்கு நான் வந்துடுறேன், நீ போ நீ இருன்னு சொல்லி சொல்ற. இவ் வராது இருக்கலாமோ இல்லையோ, வரல. அந்த மாதிரி இல்ல, அவர் எந்த இடத்துல சொல்றாரோ அந்த இடத்துல போய் நின்னு இருக்கா. கண்ணனும் வரே, வந்த பிற்பாடு சுமூகமா பேசலாமல் பேசல, மின்னடை மடவாறுகள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரங்காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி. உன்னுடைய சுண்டாயும் நான் அறிவன், நீ உன்னுடைய ஏமாத்து வேலையெல்லாம் எனக்கு நன்னா தெரியும், இனி அது கொண்டு செய்வோம். இத்தனை நாள் தான் உன்னை நான் ஏமாந்து ஏமாந்து உன்னை நம்பி நம்பி ஏமாந்தேன், இனிமே நீ ஏமாற மாட்டேன். அப்ப என்ன பண்ண சொல்றேன்னா, என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகும் நம்பி, நான் விளையாடுறதா இருந்துருக்கிற பந்தையும் கடலையும் நீ குடிச்சிட்டு போய் சேர்ப்பா அப்படின்னு சொல்றது. இந்த ஊடல்ன்றது இருக்க, இது அற்புதமானது. இந்த காவியத்துல வரச்சு இது நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவாசங்கள். இதுதான் பாவபந்தம், இதுதான் எல்லா ரசத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிறவன். இப்படி இருக்கிறதுனாலதான் ஆழ்வார் பாசுரத்தை சொல்லச்சு, பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துட்சித பிரணயசார ரசௌக பூர்ண பிரணயசார ரசௌக பூர்ணகாந்த. இதுல இன்னும் முக்கியமா இருக்கிறது எதுனாக்க, பிரணயம்தான் அந்த சிருங்கார ரசம்தான் எல்லாத்தக்காட்டிலும் மேலிட்டு கொண்டு இருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கின்ற வேகிமொரு தோழினை மெலியுமானோ மெலியும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமொரு குயில்களும் கூவுமாலோ கனமயிலவை கலந்தாலுமாலோ ஆமருவினின நிறைமேக்க நீ போக்கு ஒரு பகல் ஆயிரம் ஒழியாலோ தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா. ஒரு கொஞ்ச நாள் மாடுகள்லாம் மேய்ச்சிண்டு வர்றதுக்காக காத்தால கிளம்பி போறேன், சாயங்காலம் வரைக்கும் இல்லாத போறேன். அந்த ஒரு நாழி இருந்திருக்க, அந்த கொஞ்ச நாழி இருக்க இந்த கண்ணனை விட்டு பிரிக்க முடியாததாக இருந்துருக்காளாம். அதுதான் அந்த தலைவனது பிரிவுக்காக ஒரு இறங்கிய பாசுரம். அந்த பாசுரத்தினால சொல்ல சொல்ற ஆமருவின நிறைமைக்க நீ போக்கு ஒரு பகல் ஆயிரம் மொழியாலோ, ஒரே ஒரு பகலே ஆயிரம் மொழி எத்தனை கல்பம் கல்பமா ஆடுதோ அந்த மாதிரி ஆடுறதுன்னு சொல்லி இப்படி பாவ பந்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, காமிச்சு கொடுக்கறது ஆழ்வாருடைய பாசுரம், நம்மாழ்வாருடைய பாசுரம். இதுல இது ரசம் இருக்கணும்னு சொல்லி சொன்னார். இது ஒரு அமிர்தம் கடலாக எடுத்து, இது அமிர்த கடலாக இருக்கிறதுனால இதுல என்ன ரசம் இருக்க போறது அப்படின்னா பக்தி ரசம். சிரவணம் கேத்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக பக்தி நவவித பக்தியும் இங்கு சொல்லப்படுகிறது. அந்த பக்தியே சிருங்காரமாக பரிணமிக்கிறது. இந்த சிங்கார இதுல ரசங்கள்ல வரைச்சு சிங்கார வீர கருண அத்தம் பயானம் சாந்தி இப்படி எல்லாம் சொல்லி ரசங்கள் சொல்றது. இந்த ரசங்கள் மொத்தம் இதுலயே ஆழ்வார் ஸ்ரீசக்தியிலேயே இருந்துருக்கு. இந்த ஸ்ரீசக்திகளை சேவிச்சு நமக்கு ஒரு பாவ பந்தத்தை ஏற்படுத்துறதுன்னு இந்த முதல் பூர்வார்த்தத்தினுடைய அனுபவம். வேதார்த்த ரத்ன நிதி ரச்சுத திவ்ய தாம. கடலுக்கு ரத்னாகரம்னு பேரு. இது ரத்ன நிதியாக இருந்துருக்கு. பராங்குசருடைய இந்த பயோநிதி இருந்துருக்கு. இதுவும் ஒரு ரத்னாகரமாக இருந்துருக்கு. ஓதம் போல் கிளர் வேதம் என்னும். இது எப்படியே அந்த வேதத்தை சுருத்தி அர்த்தங்கள் மொத்தத்தையும் இந்த ஆழ்வார் ஸ்ரீசக்தி நமக்கு தெரிவிக்கிறது. இதுவே ஸ்ருதி சாகரமாக இருந்துருக்கு. அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தஜேது பஜேத் சாரதமம் சாஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ரீதியில வேதத்துக்கு புறம்பானவை எல்லாம் அசாரம். வேதத்திலேயே கூட இந்த லோகத்துல உண்டான பலன்களை அனுபவிப்பதற்கு சொல்லக்கூடியவைகள் எல்லாம் சாரமாக கருதப்படுகின்றன. அது அல்பசாரமாக இன்னும் கைவல்யம் சாரம் சாரதரம் எல்லாம் சொல்லி கடைசியில சாரதமமாக இருந்திருக்கிறது. இந்த வேதத்துல ஓதப்பட்ட திருமந்திரம் முதலியவைன்னு நிஷ்கர்ஷம் பண்ணிருக்கா. ஆழ்வார் ஸ்ரீசக்தியில வேதத்திலேயாவது இதெல்லாம் இது அல்பசாரம் இது சாரம் இது சாரதரம்னு சொல்லி தனித்தனியா பிரிக்கலாம். ஆனா ஆழ்வார் ஸ்ரீசக்தியில அந்த மாதிரி எதுவுமே பிரிக்க முடியாது, எல்லாமே சாரதமமானதுதான் என்பதாக சொல்ற. அதனால இது எல்லாமே ரத்னாகரமாக இருந்துருக்கு. இது மொத்தம் நிதியாக இருந்துருக்கு. கடல் ரத்னமாக இருக்கிற அப்படின்னால இதெல்லாம் ரத்னமாக இருந்துருக்குன்னு வேதார்த்த ரத்ன நிதி அச்சுத திவ்ய தாம. அச்சுத திவ்ய தாமன்ற பெருமாள் இருக்கிற இடமா? பெருமாள் எங்க இருந்துருக்கேன்னா பெருமாள் எங்க? ஆழ்வாருடைய உள்ளத்துல இருந்துருக்கு. அடியேனுள்ளத்துள்ளத்துகம்னு சொல்லி சொல்ற. கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிகார்கன் ஒன்றங்கதை வாழ் அழியான் ஒருவன் அடியேனுள்ளானே. பெருமாள் எங்க இருக்கேன்னா என்னுள்ள இருக்கானு சொல்லியா? அந்த சேஷத்துவத்தை வெளிப்படுத்திண்டு அடியேனுள்ளானேன்னு சொல்லி சொல்ற அப்படின்னால இது அச்சுத திவ்யதாமான்னு ஆழ்வார் எழுந்து ஆழ்வாருடைய திருவுள்ளம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம்ன்றது ஏற்பட்டது. அசீம பூமா. பிரகத்வஞ்ச ஸ்வரூபேண குணைஸ்த எத்தனை அனவதிகாதிசயம் சோஸ்ய முக்கியார்த்தகான்னு ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லியிருக்க. அந்த மாதிரி அந்த பிரகத்வம்ன்றது இவ்வளவு பெருசு பெருசுன்றது சாதாரணமாக இல்ல. நம்ம லோகத்துல சொல்லச்சு இது பெருசு, இந்த வீடு பெரிய வீடு கட்டிருக்கான்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் குடிசை வீட்டுல இருந்துட்டு அந்த வீட்டை பார்த்தோம்னா பெரிய வீடுன்னு சொல்லி சொல்லுவோம். அரண்மனையை பார்த்தோம்னா அது சின்னதா போயிடும், அது ஒண்ணுமே இல்லைன்னு. அந்த மாதிரி இங்க வந்து பெருமாளுடைய குணங்களை சொல்லச்சு இதுக்கு மேல பெருசு பெருசுன்னு சொன்னா ஏதோ நாம லோக திருஷ்டியில பாக்குறத காட்டிலும் பெருசுன்னு அர்த்தம் இல்ல. அசீம பூமன்னா எல்லை இல்லாததான ஒரு பரப்பை உடையதுன்னாக்க ஆழ்வாருடைய பக்தி எல்லை இல்லாததாக இருந்துருக்குன்றத காண்பிக்கிற. ஆழ்வாருடைய கிருபா குணமும் எல்லை இல்லாததாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட நம்மாழ்வாரை நாமோ அவருக்கு மங்களாசாசனம் செய்து ஜியாத்து அவருக்கு மங்களாசாசனம் செய்து தன்னிரர்களாக ஆகிறோம்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு மங்களாசாசனம் செய்வதை பார்த்தோம். நாமும் ஆழ்வானுடைய அனுகிரகத்திற்கும் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்திற்கும் பாத்திரமாக வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். பக்தி பிரபாவத் பாவபந்த சந்துஷித பிரணய சாரரசௌக பூர்ணாம் வேதாத் ரத்ன நிதிரச்சுத திவ்ய தாம ஜியாத்வரங்குஷ பயோதிர சீம பூமா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.